தெய்வங்கள் நல்லோரை காக்கட்டே. நாளாளப்பம் நிற்காமலோ நாட்டில் நன்மைக்கும் நம்மளுக்கும் கண்ணில்லை காதில்லை. மிதித்ததும் திருச்சரியா குலைக்காமின்ற தனுசு நிதிகும்பம் காக்கும் பூதத்தைப் போல இருந்திட்டு நாடிரு நன்மையன் ஒருத்தரும் மறக்கண்டா மடிக்கண்டா ஒருமிச்சு நில் காமினி. Yeah.